الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأرض فإذا عزمت فتوكل على الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فإذا تثابتت أمتي سقطت من عين الله رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام என்னையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாவதாக. சாந்தி மன வேண்டிய சத்திய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபிய தாபியன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்மாவுக்கு ஹாலிலாக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். இத்தகு அலீம் கண்ணியம் சக்தி அல்லாவே பயந்து அஞ்சு நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக அல்லாவினால் அனுப்பப்பட்டவர்கள். அன்னார் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அது 1400 ஆண்டுகள் தாண்டி இப்பொழுதாக இருக்கட்டும், அல்லது இங்கே இன்னும் 1000 வருடங்கள் உலகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், மார்க்கத்தை உங்கள் மார்க்கத்தினால் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் காஃபத்தல் லில்லா, மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக பூரா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் போதுமானவர்களாக அனைவருக்கும் நபியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். எனவே எம்பெருமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய அனைத்து விடயங்களையும் சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார்கள். நமக்கு கைட் புக்காக இருக்கின்றது அல் குர்ஆன் அல் ஹதீஸ். தன்யத்துக்குரிய கனவான்களே, நபியுடைய உம்மத்தாக பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனும், அது ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரிதான், அல்லது இலங்கையில் இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் இருந்தாலும் சரிதான், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுடைய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு அல் குர்ஆன் சொல்யூஷனை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அமைப்பில் இன்றைய நிலையில் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பதட்டமான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நிலையை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவது, எந்தவருக்கு என்ன தீர்வு, யாரை பின்பற்றுவது, எதனை செய்வது, பலர்கள் பல கருத்து, பலர்கள் பல அபிப்பிராயம், பலர்கள் பல வழிகாட்டு. இந்த நேரத்தில் மூமின்களுக்கு அல்லாஹ் கூறியது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முதலாவதாக ஒரு விடயத்தை நாம் உறுதியாக மனதில் ஆழ பதிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனில் கூறிய முக்கியமான வசனங்களில் ஒன்றுதான், அனைத்து முக்கியம், அதிலே நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு வருடம் தான், வசனம் தான், நீங்கள் அல்லாஹ்வின் கைப்பையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற குர்ஆன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. எப்போது நமது உம்மத், இந்த உம்மத் அனைவரும் தீனில் உறுதியாக இருப்போமோ, இஸ்லாத்தில் உறுதியாக இருப்போமோ, பல துண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு கயிறாக மாறுவது போன்று ஒவ்வொரு மனிதனும் ஷரியத்தில் தீனில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், ஒரு நாராக இருக்கும் பொழுது அதை இரண்டு விரல்களால் நகத்தால் கீழ் எறிந்து விடலாம். கயிறாக மாறும் பொழுது அதனுடைய சக்தி பிரமாண்டமானது. இதே போன்று மார்க்க விடயத்தில் நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், ஒன்று சேர்ந்து அனைத்து முஸ்லிம்களும் இமானில் அமானில் உறுதியாக இருப்போம் என்றால் முதல் வெற்றி முஸ்லிம்களுக்கு. ஜனவான்களே, எப்பொழுது முஸ்லீம்கள் ஷரியத்துடைய விடயத்தில் கருத்து வேற்றுமை வந்துவிடுமோ, முஸ்லீம்கள் தீனுடைய விடயத்தில் பிரிந்து விடுவோமோ, நாஅதுபில்லாஹ் சோதனைக்குள்ளா உள்வாகப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் இன்று 2013 ஆண்டு 3rd month 29th தேதி இன்று வரைக்கும் நாம் வரலாறை திரட்டி பார்த்தால், வரலாறை திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எப்பொழுது இஸ்லாமிய சமூகம் ஒன்றாக இருக்குமோ இப்பொழுது யாராலும் அசைக்க முடியாது. கருத்து வேற்றுமை வந்துவிட்டது, நமக்கிடத்தில் பிரிவு வந்துவிட்டது என்று சொன்னால் உண்மையிலே நாம் பாதிக்கப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணனை சொல்லலாம் அனைவர்கள் அவர்கள் சொன்னார்கள், சைதா தற்பத்தி எப்ப இந்த உண்மத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றிக்கொள்ள ஆரம்பிப்பார்களோ, ஒருவர் ஒருவரை குறை கூற ஆரம்பிப்பார்களோ, ஒருவர் ஒருவரை திட்டுவதற்க ஆரம்பித்து விடுவார்களோ, அல்லாஹ்வுடைய பார்வையில் ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள் என்று கொண்டு காட்டினார்கள். திருமதியில் பதிவாகினார், எப்ப இந்த உண்மத்து தனக்கிடையில பிணை உண்டாக்கிக் கொள்ளுதோ, சரத்தில் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் வேண்டும். அது வேற பொதுவாக உலகத்தில் பிரி வரும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் ஏசி பேச ஆரம்பிப்போம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் குறை கூற ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில் விழுந்து விழுந்து விடுவார்கள். ரஹ்மத் இல்லாம போல என்னவாகும்? முசீபத் வந்து சேரும். ரஹ்மத்துடைய பார்வை இந்த உலகத்துக்கு இல்லாம போனால் முசீபத் வந்து சேரும். முசீபத் வந்து சேர்ந்தால் பிரச்சனை ஆரம்பிக்கும். என் பெருமான சொல்லலாம், அவரோட காலத்துல சஹாபாக்கள் பல ஊர் மக்கள் பல நாட்டு மக்கள் இருந்தார்கள். ஷேக் ரூமி, பிலால் ஹபஷி, சல்மான் பார்சி போன்ற பல நாட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்தது. கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அங்கே ஒற்றுமை இருந்தது. ரோம் பாரசாய்ப்பார், ரோம் பாரசீக எந்த ஆட்சியினாலும் அவர்களை திரட்ட முடியவில்லை. கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலம் வருகின்றது. அங்கே முனாஃபிக்கீன்கள் முயற்சி செய்கின்றார்கள், யஹூதிகள் முயற்சி செய்கின்றார்கள் உம்மத்தை பிரிப்பதற்கு, பிரிக்க முடியவில்லை. வழி தவறியவர்கள் முஸ்லிமத்தில் கல்வாவுடன் போய் சேர்ந்தார்கள். ஆனால் முஸ்லிம் உம்மத் ஒன்றாக இருந்தது. முடிவு இஸ்லாத்தை பிரிப்பதற்காக, இஸ்லாத்தை அளிப்பதற்காக அந்த முசைலமத்தில் கல்வாய் இருந்த இடம் இல்லாம போச்சு. உம்மத் ஒன்றாக இருந்தாங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் யாரும் நெருங்க விடல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்துல ஹவாரிஜியாக்கள் என்ன செஞ்சாங்க, பேர் போட ஆரம்பிச்சாங்க, உம்மத்தை பிரிக்க ஆரம்பிச்சாங்க, உம்மத்துக்கு மத்தியில பிளவுகளை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. முடிவு அவர்களுடைய சதி திட்டத்தில் சில சகாபாக்களும் மாட்டிக்கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நான் 3rd கலீஃபா, தின் மோரே நபி அவர்களுடைய இரு மனைவி மகன்மார்களை திருமணம் முடித்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவ்வாறு நான் உஸ்மானை கண்டால் வெட்கப்படாமல் இருக்க முடியும்? உஸ்மானுடைய வெட்கம் ஒழுக்கம் மலக்குமார்களையும் அன்னாரை பார்த்த அன்னாரை பார்த்தால் வெட்கப்படுகின்றார்கள் என்று சொன்ன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கண்ணியத்துக்குரிய கணவான்களே, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது குத்தி கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹுடைய காலம் இஸ்லாத்துக்கு எதிரான ஊடுருவல்கள் வேண்டுகள், ஒன்று ஹவாரிஜியாக்கள், 2nd ஷியாக்கள். முடிவு இவங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜமல் யுத்தம் ஆரம்பமாகுது. ஒரு சைட்ல அப்துல்லா பின் ஜுபைர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவர்கள் மற்ற சைட்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கருத்து வேற்றுமை, பேச்சுவார்த்தைக்கு போனாங்க, இரவு தூங்குறாங்க. ஷியாக்கள் சிவரு இரவோடு இரவாக என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இந்த படையில உள்ளவங்க எல்லாம் இரவோடு இரவா வந்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீரென கண்ணை திறந்து பார்த்த இவர்களுடைய படை நினைத்தார்கள், அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு படை தான் தாக்குதல் நினைச்சு இவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க. முடிவு, முஸ்லிம்களுக்கு மத்தியில் சுமார் 10,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 10,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று சிஸ்டின் யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் நடுவிலே ஹவாரிஜியாக்கள் அங்க வேலை பார்க்கிறாங்க, முஸ்லிம்கள் மாற்றிக்கொண்டாங்க, அங்கே சிஸ்டின் யுத்தம் நடக்கின்றது. எப்ப எப்ப எல்லாம் முஸ்லிம்களுக்கு இடையில தேர்ட் பர்சன் மூணாவதால் மூக்கள் நுழைக்கிறானோ, நான் இல்லா முஸ்லிம்கள் சிதறடிக்கப்படுவோம் என்ப வரலாறு முதல் நூற்றாண்டு காலங்களில் சிறந்தது எந்த காலம் என்று சொல்ல, என்னுடைய காலம் என்று நபியர்கள் சொன்ன அந்த முதல் நூற்றாண்டில் நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதை எங்களுக்கு ஒரு படிப்பினர். இப்ப கொஞ்சம் காலம் போகுது, கொஞ்சம் காலம் போகும் பொழுது முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் முழு உலகமும் பரவ ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் 1024 ஆண்டு முதலாவது சிலுவை யுத்தம் ஆரம்பிக்கின்றது. 3 வருட பயணம் பலஸ்தீனை நோக்கி வருகின்றார்கள். 3 வருடத்துக்கு பின்னால் 60,000 போர்ட்டுடன் அங்கே பலஸ்தீன் ஜெருசலத்தை அடைகின்றார்கள். அதற்கு அன்றாட போகணும் என்றால் இடையில ஒரு கோட்டை, ஜெருசலத்துக்கு சுமார் 16 அல்லது 15 கிலோமீட்டருக்கு இஞ்சால ஒரு கோட்டை சாதாரண கணக்கு. இந்த கோட்டையை தாக்காம போக முடியாது. இந்த கோட்டையில் முஸ்லீம்கள் இருந்தார்கள். இப்பொழுது 2 பாப்பரசருடைய தலைமையில் வந்த அந்த பாசர் தி ஃபர்ஸ்ட் க்ரூசேடர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு முஸ்லீமை பிடிச்சு வெளியெடுத்தான். அநேகமாக அவருடைய பெயர் சுலைமான் என்று நினைக்கின்றேன். ஒரு முஸ்லீமை வெளியெடுத்து உனக்கு சல்லி தார, பதவி தார, எல்லா விஷயமும் உனக்கு தார என்று அவனை வெளியெடுத்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு சல்லியை கொடுத்ததுதான் தொடர் முதல் முதலாக ஒரு முஸ்லீம் என்ன செய்கின்றார், இரவோடு இரவாக அந்த கோட்டைக்குள்ள சிலுவை வீரர்களுக்கு போக முடியாது. இந்த முஸ்லிம்கள் இருந்த அந்த நபர் ஒரு ஏணிய கொண்டு வந்து இரவோடு இரவாக சுமார் 1 கிழமை அல்லது 2 வாரத்துக்கு பின்னால் கோட்டைக்கு வெளியாக போட்டு விட்டுட்டார். இந்த ஏணியை பயன்படுத்தி இந்த சிலுவை வீரர்கள் கோட்டைக்குள்ளே நுழைந்தார்கள், முஸ்லிம்களை நாசமாக்கினார்கள், அறுத்தார்கள், கொலை செய்தார்கள். முடிவு என்ன தெரியுமா, எந்த முஸ்லீம் காட்சி கொடுத்தானோ அவங்க தலையை வெட்டி ஒரு ஈட்டில குத்தி அந்த கோட்டைக்கு முன்னால வச்சுட்டு போயிட்டாங்க. இதோட விபரீதம் வெள்ளத்துக்குரிய கனவான்களே, சுமார் 600-700 வந்த முஸ்லீம்களுடைய கையில் இருந்த ஜெருசலம், கலிபா உமர் பின் கத்தாவுடைய காலத்தில் வந்த ஜெருசலம், 1024 ஆம் ஆண்டு 25 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நசாராக்களுடைய கையில் போனது. கொடுத்த துரும்ப யாரு, எங்களவன் இன்னும் காலப்பகுதி 1840 ஒசமான் எம்பையர் உலக சாம்ராஜ்யத்தை ஒசமானியாக்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலம். இறுதியாக பைசாண்டியா என்ற பகுதியை முஸ்லிம்கள் கைப்பற்றுகின்றார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஆட்சி நடந்து கொண்டு போகுது, முழு உலகத்திலேயே முஸ்லிம்கள் ஆட்சி நடந்து கொண்டு போகுது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷில் இருந்து என்ன செய்தார்கள், சில மிஷனரிஸை அனுப்பினார்கள் துருக்கிக்கு. துருக்கிக்கு 12 மிஷனரிகளை அனுப்பினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பிறட்டுவதற்காக. அவர்கள் பிறட்டினார்கள். அதனுடைய முடிவுதான் இன்னும் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாம் இந்த நிலையில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், 1840 எழுதப்பட்ட புத்தகம் 1740 பிரிட்டிஷ்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தியன் மிஷனருக்கு இஸ்லாத்தை வீழ்த்துவதற்காக கொடுத்த பாயிண்ட் 54 பக்கத்தில் நிறைய படித்தவங்க இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கின்றேன். ஒரு துண்டு மாத்திரம் சொல்ற 1740 ஒப்பானிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தில், வெளியாக்கப்பட்ட திட்டம், 1928 அந்த புக் பப்ளிக் பண்ண மாட்டீங்க. பிரிட்டிஷுடைய சீக்ரெட் புக். இந்த புக்கையும் கையில வச்சுட்டு தான் பேசுறார். அதுல 54 பக்கத்துல அவர்கள் வகுத்த திட்டம் என்ன தெரியுமா? தவறுகளை தாவிக்கு எதிராக, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எதிராக நாங்கள் தப்பான அபிப்பிராயங்களை பரப்புவது இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வீழ்த்துவதற்கு சால் ஏதுவாக இருக்கும், சாத்தியமாக இருக்கும். தேவையான பேஜனாதார போட்ட திட்டம் அந்த புக்ல கடைசி எழுதுறாங்க. இப்படி இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எதிராக, அந்த நாட்டில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களுக்கு, உலமாக்களுக்கு எதிராக பொதுமக்களை நாங்கள் தூண்டி விட்டோம் என்று சொன்னால் எவ்ரி ஸ்காலர் வில் பி லுக் அபான் வித் சஸ்பிஷன். 1740 எழுதப்பட்ட புத்தகம் The Confession of British Spy என்ற புத்தகம். 1928 உலகத்தில் ஃபேமஸ் ஆகப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை The Spiegel எனக்கூடிய ஜெர்மன் மேகசின் உட்பட பிரெஞ்ச் லாங்குவேஜில், இங்கிலீஷில், அரபுல பல பாசைகளில், சுமார் 10 மேற்பட்ட பாசைகளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. டவுட் இருந்தா கேட்கலாம் இந்த புத்தகத்தை. நான் என்ன எழுதுறாங்க? உஸ்மானிய சாம்ராஜ்யம் உலகத்தை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் புரட்டிக் கொண்டிருக்குது, ஆட்சி படைக்குது. இதை இல்லாமத்துக்கு போட்ட ஃபர்ஸ்ட் மிஷன் அந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் உள்ள உலமாக்களுக்கு எதிராக பொது மக்களை தீண்டிவிட வேண்டும். அப்ப என்ன ஆகிடும்? இவங்க நிறைய திட்டங்கள் போடுறாங்க, இதை வாசித்துக் கொண்டிருக்கிற இடமில்லை. இவங்க சொல்லுவாங்க இந்த உலமாக்கள் குற்றங்கள் எடுத்து காட்டப்பட வேண்டும், சமூகத்துக்கு உலமாக்கள் எதுவும் செய்யவில்லை என்று எடுத்து காட்டப்பட்டால் இந்த விபரீதங்கள், இந்த மெசேஜஸ் பொதுமக்களை கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்ப தொடங்கிடுவாங்க. இப்ப உலமாக்கள் சஸ்பிஷனோட, சந்தேகத்தோட பார்க்கப்படுவார்கள். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அன்றைக்கு போட்ட திட்டம் தான் 200 வருடங்கள் தாமின பின்னால ஒஸ்மானிய சாம்ராஜ்யம் அட்ரஸ் இல்லாம போச்சு. இதுக்கு இன்னொருக்கும் ஒஸ்மான சாம்ராஜ்யத்தை இல்லாமாக்கின அந்த துருக்கியில முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அத்தாதுருக். அத்தாதுருக் ஜனாதிபதியாக வந்தவுடன் இவர் முதலாவது என்ன தெரியுமா செஞ்சாரு? 1924 மார்ச் மாதம் 3 துருக்கியில போடப்பட்ட The first president of Atatürk, first president of Turkey, Atatürk Kemal Pasha, இவரால் போடப்பட்ட சட்டத்தை பாருங்க. The religious education system was replaced by a national education system. முதலாவது சரியப்பதான் கையை வச்சா The Jewish Apprentice College and the Jude College in a Padishya Atatürk. Muslim to Purenda Adum, Jude College in a Padishya Vanda Atatürk. Modalavadi Aachiya Padishya Vanda, Modalavadi Sanja Vela, Shariyatudaya Sattatai, Deshiya Sattamaga, Ilama Kalachi, English Sattata Bota. Renda Adavar Sanja Vela, The Islamic Court. Islamic Court and Islamic Canon Law gave way to a secular law. ஐரோப்பிய சட்டத்தை போட்டாரு. இரண்டாவது துருக்கியில இஸ்லாமிய சரிய சட்டம் துருக்கியில நிலைநாட்டப்பட்டிருச்சு. அந்த இஸ்லாமிய சட்டத்தை கலத்தி சுவிஸ் சிவில் கோர்ட், சுவிட்சர்லாந்துடைய சிவிலியன் சட்டத்தை கொண்டு வந்து போட்டா. எங்க இருந்துச்சு? அங்க சரியத்தை படிச்சு கொடுத்த உலமாக்களுக்கு தான் இருந்துச்சு. கம்ப்ளீட் ப்ரூஃபோட நாங்க பேசுறோம், சம்பூர்ண ஆதாரங்களோட பேசுறோம். கவனத்துக்குரிய கனவாளர்களே, நாங்க வளர்ந்தா சொல்லக்கூடிய விஷயம் தான், டவுட்ஸ் எல்லாம் தாராளமா கேட்கலாம். எந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய டாக்குமெண்ட்ரி 1950 காலப்பகுதியில் காலப்பகுதியில் வெளியாகிறான், எப்படி வெளியாகி இருக்கின்றான், அவர் சொல்கின்றான், இந்த பழைய துருக்கியை இந்த மொடர்ன் துருக்கியாக மாற்றின புகழ் த பவர் ஆஃப் துருக் அசா துருக் எப்படி கமால் பாஷா துருக்கிய மாத்தின் என்று புகழ்றாங்க. அங்க கலத்தினார் என்ன தெரியுமா, இஸ்லாமிய சரியா படித்துக் கொடுக்கப்படுவதை அப்படியே உலமாக்கள் டீச்சிங். ரெண்டாவது இஸ்லாமிய சரியா லோ, இஸ்லாமிய சட்டம், சரியத்துடைய சட்டம் அப்படி என்றா அந்த துருக்கியில முந்தி சத்தா கொடுத்தது ஜன்னியத்து வேலமா, பிறகு சத்தா கொடுக்கப்பட்டது சுவிஸ் சிவில் கோட் இங்கிலீஷ் லோ. கலத்தினது இன்றைக்கு என்ன துருக்கிட ஹாலா நேக்கட் கிளப் நைட் கிளப்ல இருந்து வெலேஜாஸ் வரைக்கும் இருக்கு. இஸ்லாத்தை இல்லாமலாக்குவதற்கு செய்த தீர்ப்புகள் என்ன, எப்ப அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், மக்கள் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் மிருகத்தனை போட்டு போவார்கள் என்று சொன்னார்கள். ஏ மார்க்க சட்டம் சரியாக்கி என்ன நடக்கும், மார்க்க சட்டம் சரியாக்கி என்ன நடக்கும், நேரம் எனவே இந்த 20வது நூற்றாண்டுக்கு எடுப்போம் மியான்மர். இப்பயும் மியான்மர்ல இன்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது, மியான்மர்ல வெட்டப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இதுக்கு பேஸ் யாரு, இதுக்கு பேஸ் யாரு, 1940-45 காலப்பகுதியில் முதலாவது யாரு கை வச்சு தெரியுமா, உடமாக்கலுக்கு. நாங்க ப்ரூஃப் வச்சுட்டு பேசுறோம், ஹிஸ்டரி ஆஃப் பர்மா மியான்மர் பழைய பெயர் பதிவு செய்வாங்க. டிஎன்மார்ல முதலாவது பிரச்சனை யாரோட கொண்டாண்டாங்க சொன்னால், முதலாவது பள்ளியில மியான்மர் பள்ளிய உடைச்சாங்க, மக்கள் ஒன்றும் பேசல. இரண்டாவது கையை வச்சாங்க மியான்மர்ல ஹலால், மியான்மர்ல ஹலாலுக்கு பிரச்சனையை போட்டாங்க. எது வரைக்கும் அந்த ஹலால் சடவேசம் வைக்கல, உலமாக்கள் ஹலால சாப்பிடுங்க என்று பேசினாங்க. அதற்காக வேண்டி குரல் கொடுத்த ஆளின் பள்ளியில் இருந்த பேசிமா ரெண்டு பேரை சொன்னாங்க, பகிரங்கமா ஜூந்தா போர்சஸ் எனக்கூடிய மியான்மர் ஸ்பெஷல் போர்சஸ் வெளியே கொண்டு வந்து பன்றிய இறைச்ச வாயில தீட்டிட்டு அவளை கொலை செஞ்சாங்க மியான்மர். சேம் ஸ்ரீலங்காவின் முடிவு தரவாதா புரிதம், மியான்மரின் தரவாதா புரிதம். அதற்கு பின்னாலே 4 உலமாக்களை மரண தண்டனை கொடுத்தார்கள், எதற்காக ஹலால சாப்பிடுங்க சொன்னதுக்காக. போட்டா சேம் ஸ்ரீலங்காவில் வந்த பிரச்சனை, ஆரம்பத்தில் பள்ளி பிரச்சனை, நாங்க பொறுமையாக இருந்தோம் மாஷா அல்லாஹ், கோலத்தனத்துக்கு இல்ல, நாங்க இந்த நிமிடம் பேசுறதால நீங்க படிச்சவங்க இருக்கிறீங்க, நாங்க உலமாக்கள் கோலன்னு நினைக்க வந்தோம், நாங்க கேட்கிறோம் சமயத்தை படிச்சு கேள்விப்பட்ட நீங்களே உசிரையும் கொடுக்க ரெடி என்றா முழுக்க முழுக்க கிட்டார்ந்த ரோல் அவர் நாங்க எப்படி, நீங்க தலை மயிர் எடுக்கிறது என்றா நாங்க தலையை எடுக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா இதுதான் ரோட்ல போற பாம்பு தூக்கி வீட்டுல போட கூடாது, இதைதான் நாங்க சொல்றோம். கோலைத்தனம் அல்ல, அதே நேரத்தில் மனத்தனத்தில் சமுதாயம் மாறக்கூடாது, சமுதாயம் மனத்தனத்தில் போயிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் கதை உலமாக்கள் என்ன செய்யறாங்க, உலமாக்கள் பேசுவாங்க இல்ல, உலமாக்கள் செய்வாங்க இல்ல, பல காரணங்கள் ஒன்று இன்னைக்கு சொல்லப்பட்டு உலமாக்களுக்கு ஜெனரல் நாலேஜ் போறா, உலமாக்களுக்கு ஜெனரல் நாலேஜ் போறா. ஹலால் பிரச்சனைய புத்திஜீவிகளோட ப்ரொஃபஸரோட பேசினா இன்னைக்கு நடந்துச்சாரு, பாலிமல்ல உட்கார்ந்து மந்திரிமார் பேசுறாங்க, பேசுறோம் தான் இப்ப நீங்க பேசக்கூடிய ஹலால பேசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுல இன்னொரு குரூப் இருக்கிறேன், அது மக்களுக்கு விளங்குறதில்ல, பயன் பண்ற எல்லாரும் பண்ணினா சரி வராது. இன்னொரு குரூப் இருக்குது, அதுல ஹலால் எதோ சம்பந்தப்படுது. இன்றைக்கு அறிஞர்கள் படிச்சுட்டு பேசுறாங்க, என்ன ஹலால் தெரியுமா, ஃபுட் சாய்ஸ் தெரியுமா, ஃபுட் கெமிஸ்ட்ரி தெரியுமா, எப்படி ஆதார் கொடுப்பாங்க. வெள்ளத்துக்குரிய தலைவர்கள் நீங்க ஹலால் டிவிஷனுக்கு போய் பாத்தீங்களா, அந்த மெயின் குரூப்ல ஃபுட் சயின்ஸ் கிராஜுவேட், இதே போன்ற இந்த உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து கலைகளிலும் மேல் படிப்பு படித்த பட்டதாரிகளை உள்வாங்கியதுதான் ஹலால். நம்ம ப்ரொஃபஸர்கள் சேர்க்காம இல்ல, வெளியே பழக்கப்படுது. உலகத்தை மட்டும் செய்யறாங்க, சில அறிவாளிகள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அக்கவுண்டன்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. இந்த மோடி இடத்துக்குள்ள இப்ப ஜென்யத்துல ஓபன் சேலஞ்ச் பண்றாங்க, எங்களோட ஹலாலுடைய அக்கௌண்ட், எங்களோட ஹலாலுடைய அக்கௌண்ட்ல ஒரு பிழை இருந்தா நீங்க புரிஞ்ச உங்களோட வேதிய அடித்தளம் கொண்டு செக் பண்ணுங்க. அடுத்த பத்து நாள் ஜெமியத்துல்மா செய்தவர்கள் ஹலால் சிலோனுக்கும் இருக்கு, வெளிநாட்டுக்கும் இருக்குது. சிலோன்ல ஒரு ஆப்ஷன், விரும்பினால் ஹலால் மாஸ் போடலாம், போடலாம், போடாமல் விடலாம். ஹலால் மாஸ் போடாம வந்தாலும் ஹலால் எடுத்தது ஹலால் தான். ஹலால் வித்ட்ரா பண்ணினா எங்களை நாங்க மெசேஜ் உங்களுக்கு தாரோம். அப்ப அந்த அறிஞர் யாரு? போஜிரோ, போஜிரோ போ. இன்றைக்கு மீதான வெள்ளத்துக்குரிய கணவன்களே, நாங்க எப்ப ஒன்றுபடுகின்றோமோ தெளிவா விளக்கிக்கோங்க. அது வரைக்கும் ஒன்றுபடாத வரைக்கும் எங்களை பிரிக்க முடியாது. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் போடப்பட்டுக் கொண்டிருக்கு. நான் ஏன் பேசுறேன்? நீங்க நினைக்கிறாரோ அவர் அதில சுற்றி பேசுறாரு. என்ன இஸ்திக்லா பண்ணுங்க, நான் மத்த உலகாட்டு யாராவது பேச தலையணும். அஜரத் மாரை பத்தி அஜரத் மாரி சொல்ல சரியில்லை. எல்லாரும் இருந்தா யாரு சொல்லுற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவர்களுக்கு நேரம் வந்து சொன்னாங்க, நான் நபி அப்பான்னு சொன்னாங்க. சொன்னா தானே தெரியும். அதனாலதான் நான் பேசுகின்றேன். வெள்ளத்துக்குரிய கணவன்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு தப்பான அபிப்பிராயங்கள் எடுப்பாரு? அப்ப ஒவ்வொரு செக்ஷனையும் காட்டலாம். ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்க ஹிலால் புறப்பாக்குற குரூப் பாருங்க. அந்த புறப்பாக்குற குரூப்ல எங்களை பார்க்கறதுன்னா புறப்பாக்குற குரூப், இந்த ஹிலால் குரூப்ல அவர் சட்டத்தில் இருக்குது. ஹலால் யாராவது குறை கண்டு அந்த புறக்கணப்பட்டது விஞ்ஞானிகளினால், அதாவது வானசாஸ்திரம் படித்தவர்களினால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் ரெண்டும் சம்பாதி அறிஞர் தான் குறைக்கு சட்டம். அப்ப இந்த நாட்டாங்க ஹிலால் குரூப்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க, ஹலால் குரூப்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க. ஜென்மத்து மூலமாக எழுதப்படக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸும் அந்த லாயர்ஸ்மாரால்தான் எழுதப்படுது. ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸும் சார்ட்டர் மாரால்தான் செய்யப்படுது. மக்களுக்கு மத்தியில் ஒரு போலி வதந்தி. வெள்ளத்துக்குரிய கணவன்களே, தெளிவு பெறுவோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நீங்க ஹலால் கேளுங்க. ஏன் இந்த காலத்துல சொல்றோம் சொன்னால் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு முழு உலகத்துக்கும் பகிரங்கம் அறிவிச்சுட்டாங்க. இந்த பொதுவாக சொன்னார் ஸ்ரீலங்கா வைக்கிற இஸ்லாமிக் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் கலக்கிறது கலக்கிறது நினைக்கவும் வேண்டாது. ஆனா இப்ப இந்த ரெண்டோ மூணோ நாளைக்கு எல்லா விதத்திலும் மனித கொஞ்சம் பிரச்சனை. இந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்க்கிறது எங்களை முஸ்லீம்கள் சாராவிரோதம். இந்த நேரத்தில் தான் நிதானமா இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நிதானமாக இருக்கணும். இவங்க பார்க்கிறாங்க எப்படி ஒரு செஷன் பதில் அடிச்சுட்டாங்க முஸ்லீம்கள் கொடிச்சால் அவங்களுக்காக. இன்றைக்கு சில பேர் போட்ட ஒரு கம்பெனி தவத்தல் அண்ணாவுடைய உடலை கொண்டு போகக்கூடிய கம்பெனி ஒரு கடைக்கு அடித்தால் நாங்கள் முஸ்லீம்கள் குழம்பினால் மற்ற கடைக்கு அடிக்க தாக்கப்பட்டார். ஒரு நோய் வீட்டுக்கு அடிச்சு அதுக்கு முஸ்லீம்கள் குழம்பினால் அடுத்த நோய் வீட்டுக்கு அடிக்க தாக்கப்படுறாங்க. வெள்ளத்துக்குரிய கணவன்களே, ஒரு புல் பள்ளிக்கு அடிச்சு முஸ்லீம்கள் குழம்பினால் மற்ற பள்ளிக்கு அடிக்க பண்றாங்க. எங்களுக்கு தெரியும். 1924 இருந்து 1983 வரைக்கும் வந்த அனைத்து வயலன்ஸும் அனைத்து என்ன சொல்றது பிரச்சனைகளும் என்ன வன்செயலும் எதுல முடிஞ்சு? மண்கொள்ள கேம மண்கொள்ள அடிக்கிறது முடிஞ்சிச்சு. இன்றைக்கு முஸ்லீம்களை சொத்தம் மண்கொள்ள அடிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் 31 முன்னால இவங்க சொன்னது நடக்கல் என்றால் முழு உலகத்துக்கும் கேவலப்படுத்தப்படுவார்கள். ஏன் பெருசா கட்டு நீங்க என்னடா செஞ்சீங்க? ஏன்னா ஒண்ணுமே சக்சஸ் ஆகல. முத்தி பார்த்தாங்க, மோடி பார்த்தாங்க. நாங்க மாற்றா பொறுமையாக இருக்கிறோம். ஜெயப்பூர்வமா பொறுமையா இருக்க சொல்லுது. மக்கள் பொறுமையாக இருக்கிறோம். இப்ப இந்த மூணு நாளைக்கு எமையாக்கா கடாபண ஜனாத மாதிரி தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே கண்ணத்துக்குரிய கணவர்களே, நிதானமா இருப்போம். கோலத்தனத்துல சொல்லல, ஆனா சுத்தி இழந்தாலும் நிதானமாக இருப்போம். நாளைக்கு மாவனல்ல ஒரு பிறப்பாளியா எப்பயோ நடந்த கொலைக்கு நாளைக்கு போறான் பிறப்பாளி. எவரை முஸ்லீம்கள் ஆண்டு தடமாற தேவையில்லை. கண்ணத்துக்குரிய கணவர்களே, சின்ன இடத்துல கை வச்சு நாங்க கல்வி பெருசாக்கினோம். முழு நாட்டிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. அதே நேரத்தில் இஸ்லாம் கோலப்படவும் இல்லை. சில பேர் நாங்க ஓப்பனாக சொல்றோம். ஏன் இது பப்ளிக்கா நடக்குது? ரேடியோல சண்டை கொடுத்துட்டு சென்னல்ல பேசுறாங்க. சென்னல்ல பேசுறாங்க. நாட்டில நிலவ மோசம், நாட்டில நிலவ மோசம். பொங்கலே மோகூட வாழும், பொங்கலே கல்ல கூட வாழும், கருப்புடுக்க வாழும். இதெல்லாம் வெக்கம் கேட்டப்படும். நாங்க பல பல தடவைகள் சொல்கின்றோம். இந்த கொட்டுப்பாடும் ரெக்கார்ட் ஆகுது எனக்கு தெரியும். நெட்ல போடுவாங்க தெரியும். நாங்க பேர மிம்பர்ல கூட சரியில்லை. நாட்டு மக்கள் ஒரு கூட்டம் வழி கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பயந்த ரேடியோ பாதுகாப்பு தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, நாங்கள் பல தவறைகள் சொன்னோம், ரேடியோ போட்டு போச்சு, மூட தேவையில்லை, கருப்புடுக்க தேவையில்லை. நாங்கள் உடனே கண்டக்ட் பண்ணினோம், டெலிபோன் பண்ணினோம், ஒரு கிழமைக்கு போறோம். அந்த சுத்தி வரைக்கும் ஒரு மாதிரியா டெலிபோன் தூங்கினால் புதன்கிழமை 11 மணிக்கு வாங்க பேசுவோம். என்னத்துக்கு எங்களுக்கு தொப்பிய கலெக்டர் சொல்லல, இவன் கொண்டாடிய சாயம் பண்ற ரெடியாக கிட்ட பணம் காட்டுவோம். என்ன சொத்துக்களில் கை வச்சுட்டான். இது விளையாடலப்பா, இது போர் அல்ல, ஜஸ்ட் எ கேம். ஒரு கணவன்களே, அந்த நிலைமை வரவும் இல்லை. ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, இன்றைக்கு அவங்க பயங்கரமா தடமாறாங்க. ஏன் இந்த ஜம்மியத்துல் உலமா சீனால முழு சின்ன முஸ்லீம்கள் கொண்டு சேர்ந்திருக்கிறாங்க, மினிஸ்டர் மாறிக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, ஏன் கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றிய கொள்கை வேறுபாடு இல்லாமையும் இன்னைக்கு ஜம்மியத்துல் உலமாக்கு கீழே ஒன்று பட்டதின் காரணத்தினாலதான் இன்றைக்கு நடந்து கொண்டு போது. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இன்னொரு விஷயத்தை சொல்கின்றேன், தெளிவா விளங்கிக்கோங்க. நீங்க திடீரென்று யோசிப்பீங்க, ஏன் பேஸ்கார் சப்ஜெக்ட் சொன்னாங்க. ஜம்மியத்துல் உலமா தன்னுடைய acju.com www.acju.com ல ஃபத்வா பிரிவில் பெண்களின் ஆடை என்ற சப்ஜெக்ட்ல ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுடைய அவுரத் முழு உடம்பும் தான். சில இமாம்கள் சொல்றாங்க கையையும் மோத்தையும் திறக்கலாம் என்று, ஆனால் அவங்களும் சொல்றாங்க சித்னா வரும் என்று பயந்தால் முகத்தை மூடித்தான் ஆகணும். எனவே இந்த காலம் சித்னாவுடைய காலம். எனவே சரியத்துடைய சட்டம் முகத்தை மூடணும் என்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அந்த ஃபத்வா கொடுக்கிற நேரம் நாலு பேர் சேர்ந்து கொடுக்கவில்லை. அதுல சாதாரண மக்கள், உலமாக்கள் அல்ல, மேல்மட்ட உலமாக்கள், அதுல தக்லீ உலமாக்கள் நீக்கிறாங்க, தரீக்கா உலமாக்கள் நீக்கிறாங்க, தௌஹீத் உலமாக்கள் நீக்கிறாங்க, ஜமாத்தே இஸ்லாமியுடைய உலமாக்களும் நீக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஃபத்வாவை கொடுத்தாங்க. ஆனா கொடுத்த பின்னால சில பேர் அடுத்த கிழமை பேப்பர்ல ஆர்டிக்கல் போடுறாங்க, மூ மூட தேவையில்ல, ரெண்டு நாள்ல ரேடியோல பேசுறாங்க, கரு கொடுக்க தேவையில்ல. எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமை. அங்க உட்கார்ந்து சைன் அப் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம் acju.com ஒரு சிலர் ஜெம்மியத்துலமா வெப்சைட்ல ஃபத்வா ஜெம்மியத்துலமா எல்லாரும் சேர்ந்துட்டாலே கொடுத்தீங்க, இந்த இடத்துல பேப்பர் வைக்க நிக்கிறீங்க. எனவே மக்கள் தெளிவாக இருக்கோங்க. ஒத்தர் ரெண்டு பேர் சுய ஆட்டம் ஆடுறாங்க, இந்த இடத்துல நாங்கள் கலைஞ்சு கொள்ளவானோம். அதுல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். தெளிவாக விளங்கிக்கோங்க. ஏன் இலக்கியம் வந்து பெரும்பான்மைக்கு தான் வெற்றோனுமன்றத்துக்காக வேண்டி எந்த பிரச்சனையும் நடக்கல. முஸ்லீம்கள் ஹலால் சுலாத்தையும் வாழணும், ஹலால் தேவையில்லைன்னு பேசுற அளவுக்கும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் தாலா அவளுக்கும் விதாத்தை நசிப்பாக்குவானாக. நாங்க நிதானமாக இருப்போம். இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ இந்த நேரத்துல நாங்க பிரச்சனையை வளர்த்து அவங்க ஆரம்பிச்சு வைக்க பாக்குறாங்க, நாங்க முடிச்சிடாம இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட துவாக்களை அதிகரிப்போம், எங்கட சதுக்காக்களை அதிகரிப்போம், எங்கட நோம்புகளை அதிகரிப்போம். அல்லாஹ் துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சர்வத்தாலா எங்களுக்கு ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை தருவான். வாக்குறதான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.